श्रीमान्नायकनाथार्यः कवितार्किहृदयहरिः वेदान्ताचार्यर्जाने सन्निभक्तां सदाहृदिः अत्यन्तगृहान्तराये नमः. ரெண்டு ஸ்லோகம் ஆயிருக்கு. அதனால இந்த அத்வீத வித்தியங்கிறது சாந்தோக்கிய உபநகரத்திலையும் வேதாரண்ய உபநகரத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரெண்டும் ஒரே வித்தியம் சொல்லக்கூடாது. ஏனெனில் ஒரு இடத்துல உத்காத்தாவிட்ட பிராணபாவ அத்தியஸ்தம், இன்னொரு இடத்துல உத்கானம் அதாவது கேயம் இருக்கு பாட வேண்டியது, காணம் பண்ண வேண்டியது, அதுல பிராணபாவ அத்தியஸ்தம். மனம் ஒன்னா இருக்கலாம், பேர் ஒன்னா இருக்கலாம், நினைச்சல் ஒன்னா இருக்கலாம், ஆனால் ரூபம் மாத்திரம் வேறுபட்டது. அதனையும் ஒன்னு அவயவத்துல வந்தது, இன்னொன்னு முழுக்க பூர்ணமான உத்தீதத்துல வந்தது. அதே மாதிரி இந்த உத்காத்திய சப்தம் என்ன, உத்தீத சப்தம் என்ன, ரெண்டுமே முக்கியமான அர்த்தத்துல தான் வந்திருக்கு. உபச்சாரத்தினாலே இது சொல்லப்படல அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்லோகத்தினாலையும் அழகான அர்த்தத்தை சாதிச்சு பிடிச்சார். இதன் பேர்ல இன்னொரு கேள்வி கேட்கிறார், வந்து இப்போ இதோட பலன் என்ன, இந்த இந்த உத்கீத வித்தியனுடைய பலன்றது சத்ரு பராபவம், அசுரால எதிரிகளை அழிக்கிறது, ஜெயிக்கிறது, அவளை தோல்வி அடைய வைக்கிறது. இதுதான் இங்க நாம எல்லாரும் யாரு, நாம எல்லாரும் சம்சாரத்துல பயந்துண்டு இந்த இந்திரிய விஷயம், தேக விஷயம், மன விஷயம், இந்த மாதிரி பிராண விஷயத்தெல்லாம் தள்ளிட்டோம். ஆத்ம விஷயம் அதுல கூட ஞான கர்மயோக ஞான யோகம் வந்து இல்லை, பக்தியோக பரியந்த நாம பண்றவா, பிரபத்திய நோக்கிக்கிறவா, மோட்சத்தை தவிர்த்து நமக்கு இல்லையும் வேண்டாம், மோட்சம் தான் நமக்கு தேவை அப்படின்னுட்டு காலப்பரியந்தம் நம்முடைய பிரவர்த்தி இருக்கு. அதனால நம்ம சித்தாந்த பிரகாரம் ஏற்கனவே சொல்லிருக்கோம், அகம் மத்ரக்ஷண வர மத்ரக்ஷண பரம் தரா, நாம நான் என்ன, என்னுடைய பரம் என்ன, ரக்ஷா பரம், என்னுடைய அந்த ரக்ஷாவுடைய பலன் என்ன, மோட்ச பலன், மூணுமே எந்த இல்லை. நாம ஸ்ரீபத்தேவ அது பெருமாவைக்கே அது அப்படின்னு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா என்னோட பிரபணனுக்கு வந்து நினைக்க வேண்டாம், பக்தியோகத்திலையும் பிரபத்தியும் அந்த பிரபத்தி உண்டு, அது மாதிரி சுதந்திர பிரபத்திலையும் பக்தி பணமா இருக்கு. அதனால ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து பிரபத்தி பண்றோம். பிரபன்னம் அதாவது சுதந்திர பிரபத்தி பண்ணாக்க அதுவே உபாயமா மாறிடும். ஆனா பக்தியோகம் பண்ணாக்க அவன் அங்க பிரபத்தியா நிற்பான், இது பிரித்தம் தானே. அதனால நம்ம ஒரு ஒரு அளவுல வரைச்ச பழமை காந்திகளா இருக்கும், எல்லாம் பிரமாவுக்கு தான் என்று எதுவும் கிடையாது. மமநாத எதோஸ்தி யோஸ்தியம் சகலம் வீச்சு தமைவ மாதவ அதனால் சின்ன சமர்ப்பையானது நான் என்று என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஒன்றுதானே. ஒன்றுன்றச்ச நான் எப்படி நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல முடியும், எதுவுமே எந்த இல்லையே, எல்லாம் உங்களுடையது. உன் சொத்தம் போய் நானே நல்ல பிள்ளையார கிண்டி இவன் சொத்தி தாங்குவாடு, அந்த மாதிரி உன் சொத்தம் நான் அரைச்சு கொடுப்பேனா, அதை வந்த இந்த மாதிரி சோகத்தை சாத்திருக்கார், இது சுவாமி ஹேமந்திர எழுத்துக்கிற சோகத்துல இந்த சோகத்தெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு சோகம் சொத்தராதிக யோகி சோகிவா மனசோசான யசாதிகா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சமர்ப்பிக்கிறேன்னு சாச்சார். அதன் பிறகு நான் என்ன சமர்ப்பிக்க முடியும், எல்லாம் உன்னுடைய தானே அப்படின்னா அடுத்த சோகத்திலும் சர்ச்சிருக்க. ஆகவே நம்ம பொறுத்தபடி நம்ம சுத்தாந்த எந்தேன்னு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நம்மளுடைய கிரகங்களை விளையாண்டது, எல்லாம் திறமாது நமக்கு என்ன இருக்கு, அவன் தான் நமக்கு இருக்கான், அவனுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோக்ஷார்த்திகள் நாம் எல்லாரும் இப்படி மோக்ஷார்த்திகளா இருக்கக்கூடிய நாம் அசுர பராபவம், அசுரர்கள் வாயால் எதிரிகள், எதிரிகளை அழிக்கிறது நமக்கு தேவையில்லையே. சீதா பாஷ்யத்துல சுவாமி பிரமா சொல்ற நமக்கு எதிரி வெளியே வெளியே கிடையாது, பகிஷத்து கிடையாது, வெளியிலான மக்கள் எதிர்க்கே கிடையாதுங்கிறார் பகவானே. ஏன் அப்படின்னாக்க, நாம ஒரு முமுக்ஷுக்களா இருக்கும், முமுக்ஷுக்களா இருக்கிறவா பணத்தை எதிர்பார்க்க மாட்டான், சுகத்தை எதிர்பார்க்க மாட்டான், லௌகிக சுகமே வேண்டான்ட்டு போயிடுவான். ஆனால் நமக்கு தொழிலோ வீடோ எதிரியும் நமக்கு போட்டின்றது கிடையாது, இல்லைன்னா எதுக்கும் போகமாட்டோமே. அதனால எதுவாவே சண்டை போடுறவன்லாம் கூட நம்மளை பார்த்துட்டு விலகி போவான், அவன் நம்ம எதிரியே கிடையாது, நம்மளை எதிரியாவது நினைக்க மாட்டான். ஏன்னா பணத்துல நம்ம அவங்ககிட்ட போய் போட்டி போடல, தொழில போய் அவங்ககிட்ட நம்ம போட்டி போடல, சுகம் முதலான அடையாளத்துல போய் நம்ம போட்டி போடல, நிலத்தெல்லாம் அது மாதிரி கும்பனா தெரியுமோ போக விஷயங்களோ எதிரியுமோ நாம வந்து உள்ள போட்டிக்கல. அதனால அவனுக்கு நாம எல்லாம் விரோதியே கிடையாது. நம்ம விரோதி யாருன்னாக்கா அந்த சத்துக்கள் தான் இருக்கா, நமக்குள்ளேயே இருக்கிற விரோதிகள் நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய மனசு. அது சொல்றது அஞ்சாவது அத்தியாயம் ஆறாம் அத்தியாயத்துல சொன்னச்சே, மனசுதான் ரிப்பு, மனசுனே மனசே நமக்கு இடம் பண்ணும், மனசே நமக்கு விரோதத்தையும் தண்ணும். அதையும் நம்ம பார்க்கிற அதனால அப்படிப்பட்ட நாமும் ஒரு சத்ருவ பராபவம் பண்றது, சத்ருவை அழிக்கிறது. அதுக்கு வேண்டிய வித்தியை இந்த உத்தியதை, இந்த உத்தியதையை போய் நாம போய் ஒரு முமுட்சு அதுல அவசரிப்பான முமுட்சு தேவையா இல்லையே. ஏன் நம்ம எல்லாம் எல்லாத்தையும் ஒப்புக்குதான் நம்ம வரோம். ஏன்னா புனாத்தியம் ஆரம்பத்திலே சொன்ன, நமக்கு வந்து இந்த சம்சாரம் இருக்கு, இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது சங்கராச்சாரியத்தை வந்து கேட்டாலும் ஆதிசங்கராச்சாரியர் கஷ்மா ஜாகிரதை ஜாக எவ்வளவு ஜாகிரதையா முழு குறிப்போட இருக்கும். அதுக்கு அவர் சொன்னோம், ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புனக சம்சார சாகரம் துக்கம், பஸ்வா ஜாகிரதை. நமக்கு வந்து ஜென்மாவும் கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி ஜரையும் கஷ்டமா இருக்கு. வயசானாச்சுனாக்கா வயசாகிட்டுனாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னால நான் எப்படி ஊருக்கு போனேன், எப்படி ஊருக்கு வந்தேன்னா தெரியல. ஊர்ல திருத்துக்கிறேன், காந்தி அரங்கம் வச்சிருக்கிறேன், மண்டபம் போயிட்டு காந்தி அரங்கம் அடியா இன்னைக்கு ஆண்டவனதோ புத்தகம் வந்து இருக்கேன்னு ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு மண்டபத்துக்கு போயிட்டேன். அங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க சாப்பிட்டோம், ஆனவன் சேர்த்துட்டோம், ரெண்டு புத்தகம் உனக்கு சேர்த்து அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து காந்தி கார்ல வச்சு கார் வச்சு வந்துட்டேன். நம்ம எப்படா இறங்குவோம்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி வயசாக வயசாக சாப்பிட முடியல, மருத்துவம்னாக்கா இருக்க மாட்டேன்றது, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அந்த உடம்புன்றது எல்லாருக்கும் சக்தி போயிடுக்கும், சக்தியே போயிடுக்கும் எல்லாருக்கும். அதனால ஜனா துக்கம், அது மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிடணும்னாக்கா அது பயம் கால் கட்டி இல்லாம இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா எத்தனை நமக்கு என் கிரகணிய அவங்க நிம்மதியா இருக்கணும், அவ ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு அவளை நான் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அவள் ரெண்டு பேரும் சேர்ந்த குழந்தை, இந்த குழந்தைகளை ரஷிக்க வேண்டியதா இருக்கு, பார்த்து பார்த்து எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் எவ்வளவோ அபமானங்கள், எவ்வளவோ சன்மானங்கள், எவ்வளவோ அகௌரவம், எவ்வளவோ கௌரவம் ஒவ்வொருத்தரமா அனுபவிக்கிறோம். அதனால சம்சார சாகரம் துக்கம் ஜாக்கிரத, அதனால அதுல விழிப்போடு இரு அப்படிங்கிறார். ஏன்னா லோகத்தில் கடிதம் எல்லாருக்குமே பயமா இருக்கு, ஏன்னா நம்ம என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியல. அதனாலதான் சிறப்பு நான் இரு அப்படிங்கிறார் பெருமாள். இரண்டாவது ஆயிரத்துல பாக்கியத்தை சிதப்பிரஜி நான் வந்து அவன் எல்லாம் ஜெயிச்சு விடலாம். சுவாமி அந்த சிதப்பிரஜின்ற தசையைதான் இந்தியாவுக்கு நான் ஜெயிக்கிறேன். இப்ப பெருமாளை போய் தெரிவிச்சுட்டு வந்தேன், பெருமாள் கிறிஸ்தவர் மூலவர் வெள்ளிக்கிழமை புறத்தாடு தாயார் மூலவர் தாயார் எல்லாம் தெரிவிச்சுட்டு வந்தேன். செக்கத்தாயார் வந்து தெரிவிக்கணும், நாளைக்கு போகிறோம். அந்தமா இருந்தது தெரிஞ்சுனா அவரை பார்த்தா தெரிஞ்சு பாட தோணுச்சு. சொல்லுங்க, எனக்கு சம்சாரம்ன்றது எனக்கு துக்கமே கிடையாது, சம்சாரமே எனக்கு மோட்சம் தான். எல்லாரும் சம்சாரத்தை பார்த்து பயப்படுறா, நான் ஏன் பயப்படணும், எனக்கு சம்சாரமே எனக்கு மோட்சம். ஏன் தெரியுமோ, உங்ககிட்ட நல்ல பக்தி இருக்கு, தோஷமற்ற பக்தி இருக்கு. அது மாதிரி நீயோ என்னை அனுகிரகிக்கிற, உன் பக்கத்திலேயே நான் இருக்கேன். நீ என்னை வந்து உன் பக்கத்தில் உபத்தி சொல்ற, உங்ககிட்ட எனக்கு பரம பக்தி, அதுவும் அனகமான பக்தி, தோஷமற்ற பக்தி. நமக்கெல்லாம் என்ன பக்தி, இந்த இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும், இது வேணும், அதுதான் கேட்டுதான் பிரமாணம் கேட்கிறோம். பெருமாளையும் நிம்மதியை கொடுவோம், நீ நிம்மதியை கேட்கணும், பெருமாளையும் ஒன்ன கொடுவோம், ஒன்னா அடையணும் கேட்கறது நான். பெருமாளையும் நிம்மதியை கொடுவோம், பெருமாளையும் நான் சாந்தமா இருக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம என்ன நம்ம கேட்டுக்கிறதெல்லாம். அதனால அவசியம் என்ன கொடுக்கணும்னு இருக்கு, கையை கூப்பிட்டு வாங்கி போறோம். பெருமாளை கையை கூப்பிட்டு சரணாயிரத்தி பன்னெண்டே வாங்கும். எப்ப பரவம் திருவடியிலே வேணும், குழந்தைகள் அவரையே நறுக்கீரம் வந்து புரிந்தேனே, அது போதுமே. அதுதான் தோஷமற்ற பக்தி. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணாவோட ஒன்னும் சேர்ந்து இருக்கும், பாகவதாரப்படாம வாயுதாரோட சேர்ந்து இருக்கலாமே. இப்படி இருந்துட்டாக்க எத்தனை கண்டிஷன் பில்டிங் சாய்க்கிறது, பிருத்திபசி தபாஸ்தி சமீபத்தே சுயஸ்தி பக்தி அனகா போட்டோம். அவளோட நான் சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளோட சேர்க்கணும் நான். பரஸ்பர ஹிரேஷினா பரிசுரேஷம் ஆம் வர்த்தைய யோசனை உபப்படுத்திருக்க. அதனால யோசனை சொல்ற ஹிரேஷிகள் மத்தியில நம்ம கத்தி விரோதம் பண்றவளோட இந்த பக்கத்தில் பத்திருக்காது. அதனால பரஸ்பர ஹிரேஷினாம் பரிசுரேஷம் ஆம் வர்த்தைய நான் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அதை மாதிரி நான் சேர்க்கணும். முகராஜா எல்லாம் பயமா இருக்கான், வெளிப்போட இருந்தோம். வெளிச்சதுக்கு பெருமாளத்தே சேர்ந்துடும், பெருமாள் திருவிழி சிறுசா போறோம். நீ சிறப்புனா மாறிடுவேன், மாறிட்டாக்க உண்மையா இருக்கலாம் நீ. அதனால இந்த கீத வித்தியன்றது ஒரு சாதாரணமான சத்ருவை ஜெயிக்கிறத பத்தி சொல்றது. அப்படி இருக்க அது ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாது. அதை போய் இங்க எதுக்கு விசாரிக்க சூதகார, இது தேவையில்லையே, இங்க வேண்டியதே கிடையாது, இங்க விசாரிக்கவே வேண்டாம். தேவையில்லாத விஷயத்தை யாராவது விசாரிப்பாரோ, நமக்கு எது தேவையோ அதானே. யோகா போயிட்டு போயிட்டு அங்க போய் இதை அந்த மாற்று விஷயங்கள்லாம் பேசுங்க எப்படி இருக்கும். இந்த பயன் யோகாச்சிருக்கணும், அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனை பண்றதுனால அவ கற்பூர ஆர்த்தி பண்றான். அந்த சமயத்துல தலைக்கு மேல கையை கொடுத்துட்டு கண்ண மொழின்னு ஒருத்தன் சிரித்தானா, கண்ண மொழின்னு சிரித்தான். அப்புறமா சாட்சாத் பிரம்மம், பரபிரம்மம். நம்ம அனுபவிக்கணும்ன்றது கோசனம் அற்புதமான அச்சு எழுந்தும் இருக்க. ஆர்த்தி பண்றது பிரம்மாவுடைய திவ்ய அவயவங்கள் இருக்கு, ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கணும்னு தான் ஆர்த்தி பண்றது. அந்த சமயத்துல கையை கொடுத்துட்டு அது அழகு கை கூப்பிடுறது, கண்ண முடிஞ்சாக்க கவனம் ஜெயிக்க முடியும், என்ன ஆனந்தம் கிடைக்கும். அதனால இது தேவையா, அதனால நம்ம வந்து பிரமாணம் சேவிக்க வேண்டிய விஷயத்துல, பிரம்மத்தை உபாசனம் பண்ண வேண்டிய விஷயத்துல கேவலம் அசுர பராபவம், இந்த அசுர பராபவ விஷயமான சிந்தனைகளை ஏன் திருப்தி போறது, நமக்கு இது தேவையில்லையே. அதனால சூத்திரக்கார என்ன திருவுள்ளம், ஏன் அந்த மாதிரி இங்க மாதிரி விசாரம் பண்ற, இந்த அப்ப சூத்திரக்கார விசாரம் பண்ண வேண்டியதே இல்லையே, ஏன் பண்ற அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சுவாமி சாய்க்கிற. சுவாமி இது எங்க இருக்குன்னு தெரியல, ஆனால் சுவாமி யாரோ சாய்க்கிறதோ அழகா ரெண்டு சமாதானம் சாய்க்கிறேன். அது ஆதாரியால் யோசிக்கலாம், சுவாமி சுயம் சர்வஜர், அதனால தானே சொன்னாக்க அலங்காரத்தினால சொல்றான் அப்படின்னு சொல்லலாம் முடியும். அதனால அசௌரியம் சுவைக்கிறதாவும் சொல்லலாம். அதனால ரெண்டு சமாதானம் கேட்கிறேன். ஒன்னு பொதுவா வித்தியை, அது பிரம்ம வித்தியோ அல்லது அப்பிரம வித்தியோ ஏதோ ஒரு வித்தியன்னு இருக்கும். இந்த வித்தியைகள்ல அந்த நாலு சொன்ன பாருங்க, வித்திய ஐக்கியம், வித்திய ஐக்கியம் சொல்லணும், வித்தியைகள் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நாலு இருக்கு அப்படின்னு சொன்ன முடியும். அந்த நாலு இருக்குன்னு சொன்னது சில இடத்துல இருக்கலாம், சில இடத்துல இல்லாமல் இருக்கலாம், இருக்காது, சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. அதனால அதை கூட சின்ன சில பேர் சொல்லுவா. அதுக்கோசரம் ஏன்னா மோட்சசாஸ்திரத்துல இது தேவையில்லைதான், ஆனாலும் கூட அதுக்கு சமமா இருக்கு, அதுக்கு சமமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வளர்ச்ச சபையில நடந்ததா இல்ல தனியா ஆண்டவன் பேசணும்னா ஞாபகம் இல்லை. அப்ப சிவத்தாண்டன் சல்பேச்சு இது அங்க வித்தியதான், இது பிரதானமான பிரம்ம வித்தியா என்ன. ஆனா இந்த வித்தியில வைபவம் என்ன அப்படின்னாக்கா, பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களா எத்தனையோ இருக்கலாம், அதுல இது பிரதானமான அங்க வித்தியை, அங்க வித்தியில பிரதானமாக்க. அதனால இதை பத்தி விசாரித்த தப்பு இல்லையே, அதனால இது விசாரித்தோட தப்பு இல்லை. ஏன்னா இந்த வந்து அந்த பிரம்ம வித்தியில நாலு ஒன்னா ஒன்னு நாலு ஒன்றுனாக்கா வித்தியைக்கம் சொன்னோம், பலன் அந்த மாதிரி ஆட்சா பேரு மனைச்சொல் பிரம ரூபம் இந்த நாலு ஒன்றா இருந்ததுனாக்கா ஒரே வித்தியன்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்க கூட இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அத துல்லியம், அதுக்கு துல்லியமா இருக்கிறதா நினைச்சுட்டு அதுக்கு சமாதானம் கிடைக்கிறேன். அதனால சில பேர் சந்தேகம் வந்தாலும் ஏன்னா உத்தியத வித்தியன்றது அங்க வித்தியா இருக்கு, அதனால இது ஒரே வித்தியோ வேற வித்தியோ அப்படின்னு கூட சில பேர் சந்தேகம் வந்துடலாம். அந்த சந்தேகம் வந்ததுனாக்கா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடிஞ்சோ அதுக்கோந்திரம் கூட இங்க வந்து சமம், அதுக்கு சமமா இருக்கு. நாலு விதமான ஐக்கியம் சொல்லணும், நாலு விதமான ஹேதுக்களை சொல்லி ஐக்கியம் சொல்லணும், அது சமமா இங்க இருக்குன்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். அதனால இங்க விசாரிச்சாக்க தோஷம் இல்லை அப்படின்னுட்டு இது ஒரு சமாதானம் சார். அப்புறம் இது சாமான்யமான சமாதானம், ஆனால் ஏகதேசிகள் விசேஷமான சமாதானம் ஒன்று சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த சமாதானம் ரொம்ப அழகான சமாதானம். இப்ப ரெண்டாவது சொல்லப்போ இது காமிய வித்தியதான், ஏதோ நமக்கு எதிரிகளை அடிக்கிறது அப்படிங்கறத ஒத்துக்கலாம். ஆனா அது கூட நம்ம என்ன அர்த்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா, தேவதைகள்ன்றவா பொதுவா சத்துவகுண சம்பன்ன ஆள் அப்படின்னுட்டு பிரசித்தி உண்டு. பெருமாள் தேவதைகளே ரசிப்பார், அசுரவாள்னா ரசிக்கிறது கிடையாது, அவள்லாம் என்ன தப்பிருந்தான், ஆனாலும் கூட அவள் அப்படி இது பண்ற. இது வந்து காமியம், அதனால பல அந்த தேவதைகளுக்கு அசுர பராபத்தை உண்டு பண்ணப்படக்கூடிய இது வித்தியது, அசுரவாள் பேசுறதுன்றது இந்த பலன் அதனால காமிய வித்தியதான். ஆனா சமான நியாயத்தை கொண்டு, சமான நியாயத்தை கொண்டு இங்கேயும் பார்க்கணும் என்னது அப்படின்னா, மீமாம்சகர் வந்து சில விஷயங்கள் சொல்றார். வருஷ பூர்ண மாசாத்தியம் சொர்க்க காமம் இதேத, ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமம் இதேத அப்படின்னுட்டு வாக்கியம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், யாருக்கு சொர்க்கத்துல இச்சை இருக்கோ அவன் என்ன பண்ணணும்னாக்கா தர்ஜபூர்ண மாசம் இஷ்டிய பண்ணட்டும், ஜோதிஷ்டோமை ஆகியத்தை பண்ணி அது சொர்க்கத்தை அடையட்டும்னு அர்த்தம். ஆனால் இன்னொரு வாக்கியம் இருக்கு, சர்வேத்யா தர்ஜபூர்ண மாசம் சர்வேத்யா ஜோதிஷ்டோம அப்படின்ட்டு இருக்கு. அதாவது தர்ஜபூர்ண மாசம் இஷ்டிய எல்லா பலனத்துக்கோசரம் பண்ணலாம். எனக்கு மழை வேணும், உடனே தர்ஜபூர்ண மாசம் எஸ்டியை பண்ணு. எனக்கு குழந்தை வேணும், தர்ஜபூர்ண மாசம் எஸ்டியை பண்ணு. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், வருகுணமாக இஷ்டியப்பண்ணு, எது வேணுமோ அதை சங்கல்பிச்சிருந்து அந்த இஷ்டியை பண்ணலாம், வருகுணமாக இஷ்டி அல்லது ஜோதிஷ்டம் யாகம் இதுகளை பண்ணி என்ன பலன் வேணுமோ அதை அத்தனையும் அடையலாம். ஒரே யாகம் தான், ஆனால் ஒரே பிரயோகத்தை ஒரு வாட்டி நடிச்சாலே என்ன வராது, எது எது வேணுமோ அது அது போய் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணும் யாகத்தை அப்படின்னு மீமாம்சகர் நிர்ணயம் பண்ணிருக்கார். அந்த மாதிரி இந்த உச்சீர வித்தியர் கோழியோ இந்த உச்சீர வித்தியை என்ன பண்றதுன்னாக்கா அதை அனுஷ்டிச்சாக்கா எதிரிகளை ஜெயிக்கலாம். இதுதான் பலன் இருக்கு. சுற்று பராபவம் தான் இங்க பலன். இவன் எதிரிகளுடைய ஜெயிக்கிறது ஒரு பிரம்மணத்துக்கு எதிரிகள் இருக்கா. என்ன எதிரிகள் அப்படின்னாக்கா சில பேர் நமக்கெல்லாம் வாதம் எல்லாம் பண்ணுவான். நமக்கு நம்ம வச்சு அனுஷ்டானம் பண்ணுவோம். ஏன்னா சில பேர் நாஸ்திகன்னா இருக்காரோ விபரீதமான செயல்லாம் இறங்குவார். ஏன் பண்றதுன்னு தெரியாது. ஏன் அவ அப்படி பண்றா? நம்ம வந்து சொல்லச்சே எந்த இடத்துல போய் தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும்னுட்டு ஆறாம் அத்தியாயத்துல கழிச்சிட்டு கொஞ்சம் திருமணம் சொல்றாரு. நமக்கு ஒரு தேசத்துல நமக்கு கிடைக்கிறது, ஆனால் அந்த தேசம் இருக்கோ அநியாயம் பண்றதுனால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க கூடாது. மொத்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கான், அநியாயமா சம்பாதிச்சோம். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இல்ல 20 வருஷம் முன்னாடியே இருக்கலாம். அப்போ மயிலாப்பூர் தேசிய சொன்னது வேதாந்தான் அங்க திருடப்பட்டு அவனை புடிச்சுட்டா திருடனை. அந்த திருடன் எப்படிப்பட்ட தெரியும், கோயில்ல இருந்தா பணத்தை கொண்டு நகையெல்லாம் கொள்ளடிச்சிருவான். போனவன் நகை கொள்ளையடிச்சிருவான். கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு கோயிலுக்கு அவன் உபயோகம் பண்ணுவான். அப்படிப்பட்டவன் அந்த அந்த மாதிரி பண்ணினாவது அவனை கடைசியில உள்ள தள்ளிட்டான். அப்ப தினமணியில தலையங்க எழுதினான். சிவேஸ்வர சம்பிரதாயத்துல பகவானோட அபிச்சாரப்பட்டா கூட பரவாயில்ல, பகவதாத அபிச்சாரப்பட்டா கூட ஒத்துக்க மாட்டான். ஏன் வேதாந்த தேசிய பரம பகவான் அவர்கிட்ட அபிச்சாரப்பட்டதுனால அவன் மாற்றிவிட்டான். பாருங்கோ இந்த இவன் இப்பேற்பட்ட அயோக்கியன், இவனுடைய வஸ்துவெல்லாம் நம்ம வாங்கிக்க கூடாதுன்றது பிரம்மசாஸ்திரம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இருந்து யோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் நம்மளுடைய யோகத்துக்கு வக்கி யோகத்துக்கு பிரம்ம வித்தியக்கு விரோதிகளா இருக்கும். அந்த மாதிரி குதர்க்க வாதங்கள்லாம் பண்ணிருப்பா. குதர்க்க வாதங்கள்லாம் நிறைய பண்ணுவான். அந்த மாதிரி குதர்க்க வாதம்லாம் பண்ணான்னு அந்த வாதத்தெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சுதான் பிரம்ம வித்தியை சாதிச்சு நம்ம விலகி போய் நமக்கு நிம்மதியா பண்ணணும், பிரம்ம வித்தியை அனுப்பிக்கணும். அதனால அதுக்கு என்ன என்ன விரோதம் இருக்கோ, அதாவது பிரம்ம வித்தியைக்கு எது எது சகாரம் பண்ணுமோ அதுக்கெல்லாம் சாத்தியமா சிலதெல்லாம் இருக்கு. நமக்கு என்னென்ன விரோதிகள்லாம் இருக்குமோ, வாக்கால விரோதிகள் விரோதம் பண்ணுவா, வேற உடம்பால விரோதம் நமக்கு பண்ணுவா, பணத்தினால விரோதம் பண்ணுவா, தேசத்தினால விரோதம் பண்ணுவா, மனசினால விரோதம் பண்ணுவா, எத்தனையோ நமக்கு விரோதம் பண்ணுவார். தடை அந்த தடைகள்லாம் நம்ம ஜெயிக்கணும். எனக்கு சொல்ல போறதுனா பிரதிபந்தக நிகழ்ச்சி தான். இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது சத்ரு பராபவம் என்ன அர்த்தம், பிரதிபந்தக நிகழ்ச்சி தடை. எது தடையா இருக்கோ அந்த தடைகள்னா நிவர்த்தி பண்ணிடும் பண்ணிடும். தடையை நிவர்த்தி பண்ணிட்டாக்க நாம நிம்மதியாக எல்லா வித்தியுமே அமர்த்திக்கலாம். அதனால அந்தந்த தத்துவ சாத்திய பிரவேதங்கள் எது எது நமக்கு சாத்தியம்னா பலங்கள்லாம் நிறைய இருக்கே. நமக்கு விரோதிகள் எல்லாம் நிறைய தள்ளணும், விரோதிகள் எல்லாம் நிறைய நமக்கு தள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அந்த விரோதிகளை தள்ளணும்னாக்க அது சாதாரணமா திருட முடியாது. ஏன்னா பிரம்ம வித்திய முதல்ல கர்மயோகம், அதுக்கப்புறம் அந்த கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்துக்கு வரணும். இந்த ரெண்டுத்துல ஜெயிச்சு ஆத்மஸ்வரூபத்திலேயே மனசு ஜெயிக்கணும் இந்திரியங்கள்லாம். அதுல ஜெயிச்சானாதான் பக்தியோகத்துல பிரம்ம வித்தியில கொண்டு வந்து சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் பிரம்ம வித்தியை அனுப்பிக்கணும். அதுக்கெல்லாம் சேயாமிச்சு வகுப்பினாரு. எது எது வசந்ததெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நிறைய தடைகள் வரும் விக்னங்கள்லாம். அந்த விக்னங்கள்லாம் போக்குறிக்கணும்னாக்க இந்த வித்தியை அனுப்பி வைப்போம். அப்போ பிரதிபந்தகள்லாம் நிறுத்தி ஆகும். நமக்கு எந்த இந்த பிரதிபந்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கணுமோ அதுக்கெல்லாம் இந்த இந்த தீர்வு செய்திகள் உபயோகப்படும். அதனால நமக்கு எதுவுமே தோஷம் கிடையாது. இந்த தீர்வுத்திய இங்க வந்து விசாரம் பண்ணிட்டு ஏன்னா இதை தெரிஞ்சுண்டு பிரதாரணியத்தில் இருக்கக்கூடிய உத்தியோ அல்லது சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய உத்தியோ இந்த ரெண்டு வித்தியில ஏதாவது ஒண்ணுத்தான் அனுப்பிங்கோ என வேற வேறனு சொல்லட்டுமே. வேற வேறன்னு சொல்லிட்டதுனால ஏதாவது ஒரு வித்தியை அனுப்பிச்சாலே போதும். அப்போ பிரம்ம வித்தியா விரோதிகளா எதிர்த்து இருக்கோ அந்த விரோதிகள்லாம் பிரதிபந்தகங்கள் தடைகள் அவை எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அப்படி நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்கா ஆனந்தமா பிரம்ம வித்தியை அனுப்பிக்கலாம். அதனால பிரம்ம வித்தியைகளுக்கு எது எது உபயுக்தமா இருக்குமோ உபயுக்தமும் எது எது தேவையாக சகாரியாக எது எது இருக்குமோ அந்த பலனெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த உத்தீத வித்தியா. அதனால இப்ப என்ன எடுத்து ஆனவன் சச்சேசனம் பண்ணுவோம். அதாவது பிரம்ம வித்தியில எத்தனையோ அங்கங்கள் இருக்கும். அதில் அங்க வித்தியில பிரதானமான அங்க வச்சு இந்த உத்தீத வித்தி. ஏன்னா தடைகள்லாம் வெளில போச்சுன்னா தான் நிவர்த்தி ஆனாதான் நம்மளால எந்த இதையும் அனுஷ்டிக்க முடியும். லோகத்துல எந்த கர்மா வந்தாலும் சரி படிக்கணும்னு ஆசைப்படுறோம் கரண்டா வேறு அப்புறம் வெளிச்சமே இல்லை அந்தகாரம் வந்ததுன்னாக்க எப்படி படிக்க முடியும். அதுக்கு அந்த அந்தகாரம் போகணுமே. அத மாதிரி இந்த பிரம்ம வித்தியது பிரகாசிக்கக்கூடிய பிரம்ம வித்தியை அது நல்லா பிரகாசிக்கணும்னாக்க அதுக்கு தடைகள்லாம் போகணும். அந்த தடைகள்லாம் போனவுடனே இந்த உத்தியத வித்தியா அனுப்பிடுவோம். அப்படி உத்தியத வித்தியை அனுப்பிச்சாக்கா நம்முடைய பிரதிபந்தகம் தடைகள் அவெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அப்படி நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்கா நாம என்ன பண்ணலாம்னாக்கா பிரம்ம வித்திய ஆனந்தமா அனுப்பிக்கலாம். அப்படி அனுப்பிச்சோம்னாக்கா பிரம்ம பிராப்தி ரூப பலனும் கிடைச்சிடும். ஆகவே இந்த உத்தியதிருத்தியானது இங்க விசாரிக்கப்படுறதுன்றது சரியானதே இந்த தோஷம் கிடையாது. இது சரியானது தோஷமே கிடையாது. ஆனால் சூத்திரகார எத்தனையோ அப்படி சொல்லட்டும் சூத்திரகார சாமானியப்பட்டவர்ல இப்பேற்பட்ட பிரம்மவித்து அப்படிப்பட்ட பிரம்மவித்து இந்த மாதிரி தகரா விசாரம் பண்ணுகிறார். எது எது தேவையோ அது அத்தனையும் விசாரம் பண்ணியாகணும். நாலாம் அத்தியாயத்துல வரும் முதல் பாதத்திலேயே உட்கார்ந்துட்டு பண்ணணுமா நின்றுட்டு பண்ணணுமா படுத்துட்டு பண்ணணுமா அப்படின்னா கேள்வி வரும். உபாசனத்தை எப்படி பண்றது உட்கார்ந்து பண்றதா நின்றுட்டு பண்றதா படுத்துட்டு பண்றதான்னு ஒரு விஷயம். அங்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லல உட்கார்ந்து பண்ணோம் நின்றுலாம் சொல்லவே இல்லை. அவன் இஷ்டப்படி பண்ணலாம் ஏன்றான். உடனே அது கண்டனம் பண்றா சூத்திரக்காரர். அதெல்லாம் கிடையாது உட்கார்ந்துதான் பண்ணணும். ஏன்ன தூங்கக்கூடாது. பத்துனாக்கா தூக்கம் தருமா நடந்துட்டோம்னாக்கா ஆயாசனம் உடம்புல நின்று இருந்தாக்கா கால் வைக்கும் எப்படா உட்காருவோம் சொல்லிவிடும். ஆனா கீதையிலேயே சொல்ல சேராதான் அத்தியாயம் உட்கார்ந்து இன்னும் சாஞ்சுக்கோங்கோ கைக்கு ரொம்ப வச்சுக்கோங்கோ ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கிருஷ்ணாஜினம் போட்டுக்கோம். கிருஷ்ணாஜினம் துணி எல்லாத்தையும் போட்டு உட்காந்து வச்சுக்கோங்க. அப்படி உட்காந்து இந்த கண்ணை மூடிட்டு பண்ணாதீங்க. கண்ணை மூடக்கூடாது. அதுபோல எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. நம்மளுடைய ரெண்டு கண்களையும் ஓரத்துல கொண்டு வந்து நம்ம மூக்கு நுனி இருக்கு பாருங்க. அந்த மூக்கு நுனியை தான் பார்க்கணும். மூக்கு நுனியை பார்த்தா என்னாகும் அதை வெளி விஷயத்தை நம்ம பார்க்க மாட்டோம். லோக லௌகிகமான விஷயங்களை எதையுமே பார்க்க மாட்டோம். மூக்கு நுனியே பார்த்துட்டு ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி ஏகாகிர சிந்தையோட கான்சன்ட்ரேஷன் அதுல நம்ம தியானம் பண்ணணும். அப்படி நம்ம யோகத்தை அனுப்பிச்சாக்கா நமக்கு எல்லாம் தெரியாது. இதுல என்ன எடுத்து பாருங்க இது இத மாதிரி சேரம் பண்ற சூத்திரக்காரர் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இல்லாத போனாக்கா தவறா ஏதாவது பண்ணிட்டாக்கா உடனே அது பலனை கொடுக்காது. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருங்க. அதனால இந்த இடத்துல எத்தீர வித்தியை அனுப்பிச்சோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் அது என்ன இந்த பிரதிபந்தக நிவர்த்தி எல்லாம் கிடைக்கும். அதனால உத்தியோகத்தையும் கேட்கறேன் சொல்லிக்கலாம் ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு சமாதானம். சாதாரண சமாதானம் சரி அங்க எப்படி நாள் இருக்கோ நம்ம வித்தியில ஹேத்துக்கள் ஒரே வித்தியும் சொல்றதுக்கு இங்கேயும் இருக்கிற மாதிரி சொல்றது அப்படின்னு சாதாரணமா ஆட்சேபிக்கலாம். அதுக்கு சமாதானம் சொன்ன. ஆனா இரண்டாவது இது காமியத்துதான். அது காமியத்து விரோதிகளை அடிக்கிறது. விரோதின்றது சாதாரணமா தேவதைகளுக்கு அசுரங்கிறது. நமக்கு எது விரோதி? ரஜோகுணம் விரோதி, தமோகுணம் விரோதி. இந்த ரஜோகுணம் தமோகுணத்தின்னா தன்னுணம். அதை தன்னுட்டாக்க சத்துவகுணம் ஓங்கி இருக்கும். அதுதான் புத்தி ஆகும். சத்துவகுணம் வளர வளர நம்ம புத்தி நல்ல விஷயத்திலேயே போகும், கெட்ட விஷயத்துல வரவே இருக்காது. இதெல்லாம் கீதா பாஷத்துல சொல்லிருக்காரு. அதனால அந்த பக்கத்தில போகணும். அதனால இங்க விசாரிக்கிறேன். அதனால இது தவறு இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி காக்கிறேன். இப்போ ஸ்லோகம் பாருங்க. யத்யபி அப்ரம்ம வித்யா பரபரிபவனாதி ஐகார்த்த பிரயுக்த நக்ராஹ்ய மோக்ஷசாஸ்திரே தகதி சமதையா சத்தரீஷேசிச்சேசித்துமுகைத்தயுத்தமுச்சிதாலோச்சனேதி ஆஹுஹண்யே. யத்யபி அப்ரஹ்ம வித்யா, இது பிரம்ம வித்ய பிரயோகம். ஏன்னாக்கா பிரம்ம வித்தியக்கு பலன் என்ன அப்படின்னா பிரம்ம பிராப்தி தான் பலன். ஏன்னா உபனிஷத் சொல்றது பிரம்ம விதா ஆத்மோதிபரம் அப்படின்னு இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு நாலு விதமா பிரித்து அர்த்தங்கள் உபனிஷத் பாஷையா பிரம்ம பிரம்ம வித்து ஆத்மோதி பரம். அது என்ன பிரம்மன்னு சொன்னதுனால பிராப்தி பிரம்மனோடு பிரம்ம வித்துன்னு சொன்னதுனால பிராப்திச பிரத்யகாத்மா பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் அவன் அது சுரூபம். அதனால பிராப்தி உபாயம் பிரம்ம வித்து வேதான் வேதனம் உபாசனம். அந்த வித்துன்றதுனால உபாசனம் சொல்லப்படும். அந்த மாதிரி பிராப்தியம் என்ன என்ன ஆத்மதி அடைகள் அது பரம். எதை அடைகிறாங்க? பரத்தே அடைகிறான், பரபிரம்மத்தை அடைகிறான். பரபரிபவனம் அசுரால ஜெயிக்கணும், அசுரால அழிக்கிறது. அந்த மாதிரி ஐகார்த்த பிரயுக்தம் ஐகிக பலன் தான் நமக்கு விஷய சுகமும் வேண்டாம், வேதத்துல சொல்லப்பட்ட ஐகமும் வேண்டாம், அந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட ஆனுஷ்மிகமும் வேண்டாம் சொல்லும். அதே மாதிரி அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதம் கைவஞ்சானமோடு நமக்கு வேண்டியதில்லை. ஒரு சமுதிரம் அமிர்தத்துலாம் இந்த இடத்துலயும் சாரதமானது எது மோட்சத்தான் எடுத்துக்கணும். இதுவோ ஐகாரம் சொல்றது ஐகார்த்த பிரயத்தமா தான் இந்த கீழே. அதனால மோக்ஷாஸ்திரே நக்ராஹ்யா, ஏன்னா இந்த பிரம்ம வித்யா பின்னமா இருக்குது அப்ரம்ம வித்யா. இதுவோ மோக்ஷாஸ்திரம். மோக்ஷாஸ்திரம் பிரச்சனால ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு மோக்ஷாஸ்திரத்தான்ட்டுருக்காரு. 645 சூத்திரங்கள், 156 அவதரணங்கள், இப்படிப்பட்ட எல்லாத்தையும் சொல்லி பிரம்மத்தையே தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தையே உபாசிக்கணும், பிரம்மத்தையே அடையணும், பிரம்மத்தையே அனுபவிக்கணும், எப்படியாவது அனுபவம் இருக்கும். அப்படி சொல்றது நினைக்கிற இங்க போய் மோட்சத்தை ராசியா இதற்கு வைக்கவே கூடாது. இதற்கு சேரவே பண்ண வேண்டாமே. ஆனால் சேரம் என்றாலே ஏன் எத்தியபி நினைக்கிற ராசியா இதை எடுத்துக்கூடாது. அதனால அந்த இது எல்லாம் ஒன்னா இருக்கு. அதாவது கூட இது சுல்லமா இருக்கு. பிரம்ம வித்தியும் அபிரம்ம வித்தியும் கூட ஒன்னா இருக்கு. அதனால ஒரு அப்போ அது மாதிரி இருந்து போட்டமே அதை விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சத் பரீட்சா இது அந்த அந்த பரீட்சானாக்க விசாரம் பண்ணணும். இந்த உத்தியோக வித்தியா விசாரமானது இங்க செய்யப்படுகிறது. இது கேட்டு சில பேர் சொல்றா ஏகதேசினா சில ஏகதேசிகள் சில பேர் சொல்றார், வேதாந்தியிலே சில பேர் சொல்றார், அந்நியோ இன்னும் சில பேர் என்ன சொல்றா தெரியும். இந்த வித்யா இந்த வித்யா இது காமிய வித்யா தான், காமியா வித்யா. ஏன்னா சத்ரு பராபம் இங்க பலன் இது காமியமா தான் இருக்கு. அதனால இந்த காமிய வித்யா இருந்தா கூட காமிய வித்யா காமியா வித்யா அது என்ன பண்ணு தெரியுமோ அனிஷ்டவிய பண்ண முக்கை பிரம்மவித்தைக்கு எது எது அனிஷ்டங்களா இருக்கோ விரோதிகளா இருக்கோ அந்த விரோதிகளை எபனயனம் நிராகரணம் பண்றது. பிரம்மவித்தையை அமைச்சிக்கணும்னாக்கா அதுக்கு எதுவும் விரோதி இல்லாமல் இருக்கணும், அதுக்கு தடைகளை எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த தடைகள் எல்லாம் எபனயன முக்கை எபனயனம் நினைச்சிருக்கணும்னாக்கா நமக்கு இந்த பலத்தை கொடுத்த அந்த பலம் என்ன பண்ணோம்னாக்க இந்த மாதிரி நமக்கு விரோதி நிர்வாகத்தை பண்ணி வச்சிடும். அதனால புருஷ பரிபவம் அவன் யாராவது நமக்கு விரோதத்தை பண்றாளோ அவளெல்லாம் நீக்கி வச்சிடும். புருஷன் உண்டியான்னா நம்ம இந்திரியங்கள்லாம் சொன்னமே அவைகள்லாம் விரோதம் பண்ணி எத்தனையோ விரோதம் இருக்கு. அவ எல்லாத்தையும் ஜெயிச்சு அந்த மாதிரி முகர்ஜி அற்பத்வாரா அதை நிராகரிக்கிற மூலமா நிராகரிப்பதன் மூலமாக பிரம்ம வித்யா பயிற்சி அவைகள்லாம் பிரம்ம வித்யைக்கு உபயோகமா இருக்கும். பிரம்ம வித்யைக்கு எப்படி எப்படி உபயோகமா இருக்குமோ அப்படி நான் இருக்கும். அதனால விரோத நிவர்த்தி துவாரா பிரம்ம வித்யா சகாரியா நம்ம பிரம்ம வித்யைக்கு அமைச்சிக்கணும்னாக்கா அதுக்கு எது எது சககாரியா இருக்கிறதோ நல்லதெல்லாம் அதெல்லாம் நமக்கு கொடுக்கும். எது எது விரோதிகளோ அதெல்லாம் தள்ளி விட்டுடும் நிராகரிச்சு. அதுதான் இந்த உத்திய வித்தியை பண்றது. அவைகளும் ஒன்னு ரெண்டு இல்லை, சத்த சாத்தியம் தடைகள் அந்தந்த பலன் விரோதிகளுக்கு அந்தந்த பலன் நமக்கு என்னென்ன விரோதிகள் இருக்கோ எது எது தேவையா இருக்கோ தேவையில்லை அது அத்தனையும் இந்த உத்திய வித்தியாக அனுப்பிச்சிடும். அதனால அவசியம் பண்ணணும். அதனால சமுச்சிட்டால ஆலோசனை எதையோட நித்தியா கருவத்தி சத்தையா உபகேட்டார் அதையோட வீரியவர்த்தன் என்பவர் அங்க சொல்ல போட்டு சொல்லப்பட இருக்கா வீரியவர்த்தன் எதை இந்த ஒத்தீகத்தினால் பண்றானோ அப்பதான் நம்ம பண்ற காரியமானது வீரியோத்தரம். வீரியோத்தரம் என்ன அர்த்தம்? தடைகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடியவர், நல்ல பலவத்தா இருக்கும், பலவத்தா இருக்கக்கூடியவர். இப்போ இந்த பிரம்மத்தி நம்ம வீரியத்தை அனுப்பிச்சாக்கா வீரியோத்தரத்தும் வரும். வீரியோத்தரம் நல்ல சக்தியோடு கொண்டுதான் இருக்கும். அது என்ன பண்ணும்? பிரதிபந்தகங்கள், விரோதிகள் எல்லாத்தையும் நிராகரிச்சிடும், நிறுத்தி பண்ணிடும். அப்படி நிறுத்தி பண்ணிக்காக்க இவன் பிரம்மத்திய சுலபமாக நடிக்கலாம். அதனால சமுச்சிட்டா ஆலோசனை படத்திருக்கி இத்தியாக இந்த மாதிரி சொல்றார். இந்த மாதிரி ரெண்டு சமாதானம், சாதாரண சமாதானம் அது முதல்ல சொன்னது, இப்ப சொன்ன சமாதானமோ மிகுந்த சமாதானம். அதனால இதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா பிரதிபந்தக நிறுத்தின்றது சாமான்யம் இல்லை, விரோதி நிறுவனது நமக்கு நிறைய அனுகூலத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். பிரம்ம வித்யா லட்சணக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை. அதனால இது அத்தனையும் நல்லா நம்ம அனுஷ்டித்தாதான் உத்தியோகத்திய நமக்கு பிரதிபந்தங்கள்லாம் நிறுத்தியாயி, விரோதிகள்லாம் நிராகரிக்கப்பட்டு பிரம்ம வித்யா அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையலாம். அதனால இங்க சொல்றது தவறே இல்லை, இது சரியானது அப்படிங்கறத இந்த சுலோகத்தினால சுவாமி கேட்கிறார். பாருங்க, அப்ரம்ம வித்யா பரபரிபவனாதி ஐஹிகார்த்த பிரயுக்த நக்ராஹ்யா மோக்ஷசாஸ்திரே தகதி சமதயா தத்பரீக்ஷேதி சேசித்து காம்யா வித்யாபி அனிஷ்டவியபனயன முகைஹி பிரம்ம வித்யோபயுக்தைஹி தத்தஸ்வாத்ய பிரதேசை பிரபேதைஹி பவதி சுமுச்சிதா ஆலோசனேதி ஆஹுரண்யே கவிதாச்சிரசிம்ஹாய விஞ்ஞான குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.